என்னை சாய்த்தாளே, உயிர் தெய்த்தாளே, இனி வாழ்வேனோ இனிதாக, தடுமாறாமல் தரை மோதாமல் இனி வீழ்வேனோ முழுதாக. இதில் ஓரத்தில் நகை பூத்தாளே, என் பாவங்கள் வெளியேறத்தான் பார்த்தே. நடக்கிறவரை நகர்கிற தரை அதன் மேல் என் நாட்கள் தான் நீளும். தள்ளி போக என்னும் கால் பக்கம் வந்து பின்னும் கேட்காமே யார் சொல்லும். பறவை நான் சிறகு நீ, நான் காற்றை வல்ல அசை கொண்டே இனி வாழ்வேனோ இனிதாக, தடுமாறாமல் தரை மோதாமல் இனி வீழ்வேனோ முழுதாக. என்னை சாய்த்தாளே, இனி வாழ்வேனோ இனிதாக, தடுமாறாமல் தரை மோதாமல் இனி வீழ்வேனோ நகர்கிற தரை அதன் மேல் தவிக்கிறேன். விழிகளின் பிழை விழுகிற